इमान् वेङ्कटनाथार्यः कविताख्यते तर्हि वेदान्तर्जायवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाक्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् यान्निध्यम् देहभृताम् शरण्यम् देवम् भयग्रीवमहम् प्रपद्ये वन्देहे वृन्दावनचरम् वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ते विभूषणम् श्रीमद्भागवतत्ल எண்பத்தி மூணாவது அத்தியாயத்துல சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். நாம நினைக்கலாம், குருக்ஷேத்திரத்துல ஒரு சூரியோபராக புண்ணிய காலத்துக்காக எல்லாரும் தீசாமோட போயிருக்கா, இந்த சூரிய கிரகணத்துல தீசாமோட போயிருக்கா, எல்லாருக்கும் ஒரு சமாகமம் ஏற்படுறது, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்துக்கிறா, சேர்ந்துக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. அந்த பேசுறத பத்தி தான் நாம இப்ப சொல்லிட்டு வரோம். அவ எதனா பேசும் போட்டா அதுக்கு போய் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, அந்த பேசுறத பத்தி இவ்வளவு தூரம் எழுதணுமா என்று நமக்கு ஒரு கேள்வி வருது. பத்து பேர் சேர்ந்தாக்கா ஏதோ பேசிட்டு தான் இருக்க போறா, மம்பளத்துக்கு போறா. இப்ப அந்த பேச்சுக்கெல்லாம் அவ பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லி எழுதணுமா நான்னு ஒரு கேள்வி வருது. நம்மள மாதிரி இருக்கிறவா பத்து பேர் சேர்ந்துமானாக்கா இந்த லோகத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை சொல்லி அது வெறும் வம்பளப்பா தான் இருக்க போறது, அங்க நடந்தது இங்க நடந்ததுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க போறோம். இங்க எல்லாருமே கண்ணனிடத்துல சம்பூர்ணமான பக்தி உடையவர்கள். அவள்லாம் அந்த கண்ணனோட தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றதுன்னு வரைச்சு அந்த பகவத் அனுபவம்ன்றது அந்த எம்பெருமானுடைய பெருமையே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னால இது எல்லாருக்குமே பரம போக்கியமாக இருந்துருக்கும். பரீட்சித்த மகாராஜாவும் அங்க பிபத பாகவத ரசம்னு சொல்லி அவ பிரார்த்தனை பண்ண பிரகாரம் பாகவத ரசம் அத்த அனுபவிக்கிறது, பாகவதத்துல இருக்கக்கூடிய பகவத் கதா அமிர்த பானம் தானே பண்றது, அமிர்த பானம் தானே அது. இந்த இடத்துல இருக்கு ஒவ்வொரு விசேஷமும் இருக்குன்றதுக்காக தான் இதை விஸ்தாரமா சொல்லி சொல்றேன். இந்த கண்ணனுடைய மகிழ்ச்சிகள்லாம் சொன்ன விஷயத்த நாம பார்த்தோம். திரௌபதி கேட்டா, நீங்க எல்லாம் எப்படிமா இந்த கண்ணனோட சேர்ந்தங்கோ அப்படின்னு சொல்லிச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டே வந்த ருக்மணி சொன்னான், சத்யபாமா சொன்னான், ஜாம்பவத்தி சொன்னது, இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இதில் லக்ஷ்மணான்னு பத்தி கண்ணனுடைய மகிழ்ச்சிகள் அவர் கண்ணனிடத்திலேயே ஒரு தன்னுடைய மனசை பறி கொடுத்தவளா சார் கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். பொண்ணனுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு அப்பாவுக்கு எண்ணம். அதே சமயத்துல ராஜாக்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சில வழிமுறைகள் உண்டு. ஒரு யுத்தம் வந்ததுன்னாக்க, யுத்தத்துல ஒரு ராஜா தோத்து போயிட்டான்னாக்க, ஜெயிச்ச ராஜாவுக்கு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ராஜாவோட சமரசம் பண்ணிக்கிறதுன்றது ஒரு வழக்கம். இப்ப இந்த அலெக்சாண்டர் படையெடுப்புல கூட பார்த்தோம்னாக்க, சந்திரகுப்த மௌரியன் வந்து அலெக்சாண்டருக்கு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அலெக்சாண்டர் நேர்ந்து தான் தோத்து போயிட்டா கூட தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் போயிட்டுண்டார். அந்த மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் இருக்கு. இப்படி யுத்தம் இல்லாத சாமான்யமான சாதாரண ஒரு நிலையில வரைச்சே கல்யாணம் எப்படி பண்ணி கொடுக்கறதுன்னா, சுயம்பரம் வச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சுயம்பரம் வச்சு யார் பிடிக்கிறதோ அவளை பண்ணிக்கிறதுன்றதோ இல்ல, சில சமயத்துல ஒரு வீரிய சுருக்கம்னு சொல்லிட்டு ஒரு யார் வீரனோ வீரனுக்கு இத பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றது. அப்போ லக்ஷ்மணா சொல்ற, மமாபி ராஜ்யச்சித ஜன்ம கர்ம ஸ்ருத்வா முகுந் நாரத கீதமாசா சித்தம் முகுந்தே கிள பத்மஹஸ்தயா விரதஸ்து சம்பிரஷ்ய விஹாய லோகபானு. நாரதர் மூலமாக கண்ணனுடைய பிரபாவத்தெல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன், என்னுடைய மனச கண்ணனிடத்துல நான் பறி கொடுத்துட்டேன், எனக்கும் கண்ணனுக்கு கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம், என் மனசையே எங்க அப்பா புரிஞ்சுட்டேன், ஆனாலும் லோக மரியாதையை மீறாமல் அந்த கண்ணன் ஒருவனாலேயே நிறைவேற்றக்கூடியதான ஒரு போட்டியை வச்சு அது மூலமாக கண்ணனை நான் அடையும்படியாக எங்க அப்பா பண்ணேன்னு சொன்னேன். அத சொல்லச்சு அவர் திரௌபதி தானே இதை கேட்டா, நீங்க எல்லாம் எப்படிமா கண்ணனோட சேர்ந்தேன்னு சொன்னாலும் இல்லையோ. அப்ப திரௌபதிய பார்த்து சொல்லி சொல்றேன், உங்க அப்பா எப்படி அர்ஜுனனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு மத்திய யந்திரத்தை வச்சு அது மூலமாக அந்த மத்ஸ்யத்தை, அதாவது மத்ஸ்ய யந்திரத்துல என்னக்க என்னன்னா, மீன் வந்து கீழே ஜலத்துல சுத்திட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும், அது ஒரே இடத்துல நிக்காது, அந்த மீனை அடிக்கணும், ஜலத்தை பார்க்க கூடாது, அதனுடைய ஒரு பிரதிபிம்பம் வேற இடத்துல தெரியும், அந்த வேற இடத்துல தெரியற பிரதிபிம்பத்தை கொண்டு இத லட்சியமாக ஆக்கி அந்த மீனை அடிச்சு இது பண்ணணும். அதுல எத்தனையோ நியமங்கள்லாம் அந்த இடத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி யார் பண்றானோ அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு, உங்க அப்பா எப்படி அர்ஜுனன் ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காக எப்படி பண்ணேரோ, அந்த மாதிரி எங்க அப்பாவும் சில யந்திரங்கள் எல்லாம் வச்சு அது மூலமாக அந்த வில்லை எடுத்து நான் ஏற்றி அந்த லட்சியத்தை அடிக்கிறதுக்கு யார் அடிக்கிறாளோ அவளை தான் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி சொன்னேன். எல்லாரும் பிரயத்னப்பட்டு பார்த்தா யாராலையும் முடியல, அப்ப கண்ணன் தான் அதை பண்ணேன். ஆகையால அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி இதெல்லாம் விசேஷமாக சொல்லி சொல்ற. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் நடந்த உடனே தேவதந்தி எல்லாம் வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டான்றதெல்லாம் சொல்லி சொன்ன. மாந்தாபத்ரதமாரோப்ய ஹயரத்ன சதுஷ்டயம் சாங்க முத்யத்ம்ய சன்னத்தஹ ததா வாஜௌ சதுர்புஜஹ தாருகஷ்டோதயாமாஸ காஞ்சனோபஸ்கதம் ரசம் மிழதாம் பூபுஜாம் ராஜ்ஞி மிருகாணாம் மிருகராண்டிவ. என்ன இதுல ஜெயிச்சாச்சு, ஜெயிச்ச உடனே லக்ஷ்மணைய தன்னுடைய தேர்ல ஏத்தின்ட்டாராம், ஏத்திட்டு போக ஆரம்பிச்சுட்டார். மீதி பேர் ராஜாக்கள் எல்லாம் இதுல ஒரு பொறாம கண்ணனோட சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு ஓடி வரலாம். அப்போ கண்ணன் என்ன பண்ணாராம், நாலு குதிரை போட்டினது, அற்புதமான ஒரு தேர், தன்னுடைய சாரங்கத்தை கையில எடுத்துட்டு யாரனா சண்டைக்கு வந்தாருனாக்கா அவளை ஜெயிக்கணும்ன்றதுக்காகவும் பண்ணிட்டு, தாருக்கன்னு கண்ணனுடைய சாரதி அவனுடைய ஜோதகமாக பண்ணி பார்த்தேன் ஓட்டுடா போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்படி நாங்கெல்லாம் அங்க வந்துட்டோம்னு சொல்லி சொன்னேன். ஆனா எங்களுடைய பரமோத்தேசியம் என்ன அப்படின்னா, தாசிபி சர்வசம்பத்பி பட்டே பட்டே பரதமாஜிபி ஆயுதானி மகார்ஹாணி ததோ பூர்ணய பக்திதஹ ஆத்மா ராமஸ்ய தஸ்யம் மாம் வயம் வைகிருஹதாசிகாஹ சர்வசங்கநிவ்ருத்யா அத்தா தபஸா ச பபூவிமா. பெருமாளுக்கு எதுவுமே தேவையில்லை, அவர் அவாப்த சமஸ்த காமர். நம்மளாம் நம்ம பொண்ணுக்கு தீர்வரிசை தேசி கொடுக்கிறோம். தீர்வரிசை தேசி கொடுக்கட்டு, நாம என்ன சொல்றோம்னா, அவ பிள்ளையத்துக்கார எனக்காக ஒண்ணு வேணா உங்க பொண்ணுக்குதான் நீங்க பண்ணி போடுங்க என்ன சொல்லி சொல்றா. அதுக்கு 20 சதவீதம் கொண்டா 30 சதவீதம் கொண்டான்னு கேக்குறவாடு எல்லாம் இருக்கா, இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கா, டவுரி கேக்குறவா இருந்துட்டு இருக்கா. ஆனா இவர் ஆத்மாராம பெருமாள், அவர் அவாப்த சமஸ்த காமராக இருக்கிறபடினால அவருக்கு யாருக்கு எதுவும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தன் குழந்தைய தனியா அனுப்புறதுக்கு, ஒண்ணுமில்லாத அனுப்பிக்கிறதுக்கு ராஜாக்கு இஷ்டம் இல்லை. அதில் நிறைய வஸ்துக்கள்லாம், பூஷணங்கள், அதுக்கப்புறமா வஸ்திரங்கள், தாசிகள், இப்படி எல்லாத்தோடையும் அனுப்பிச்சு வச்சு என்ன சொல்லி சொல்ற. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைய சொன்ன பிற்பாடு எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்லி சொல்றாளாம். நவயம் சாத்தி சாம்ராஜ்யம் ஸ்வராஜ்யம் போஜ்யம் அச்சுத வைராஜ்யம் பாரமேஷ்யம் வா ஆனந்தம் வா ஹரேஷ்பதம். நாங்க எட்டு பேருன்னா இத்தனை பேரும், எத்தனை 10,000 மகிழ்ச்சிகள் இருந்தாலும் அத்தனை பேரும் நவயம் சாம்ராஜ்யம் காமயாமகே. கண்ணன் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்க, நாமளும் அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு அதிபத்தினியாக ஆகணும், பட்ட மகிழ்ச்சியா ஆகணும்ன்றதுக்காக நாங்க கண்ணனை விரும்பல. அப்ப என்னதான் வேணும்? சாம்ராஜ்யம் ஸ்வராஜ்யம் போஜ்யம் அச்சுத. சாம்ராஜ்யம் ஸ்வராஜ்யம் போஜ்யம் இது அனுபவிக்க தகுந்ததாக இருக்கு. கண்ணன் அப்படிப்பட்டவரா இருக்கேன், அதுக்காக எல்லாம் நாங்க அதுமில்ல. வைராஜ்யம் பரமேஷ்டம் வா ஆனந்தம் வா ஹரேஷ்பதம். நாங்கெல்லாம் விரும்பினது எல்லாம் காமயாமகே. ஏதஸ்ய ஸ்ரீமத் பாதரஜஸ்ரீய குட்டகுங்கும கந்தாட்யம் மூர்த்னா ஓடும் கதாஹ்ருதஹ. அந்த பிராட்டியினுடைய திருமேனி சம்பந்தப்பட்டு அது மூலமாக வாசனையோடு இருந்திருக்கிற அந்த பெருமாள் கண்ணனுடைய திருவடிய தலையால நாங்க மூர்த்னா ஓடும் கதாபிரதஹ, கதையை தரிக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிய தலையால தரிக்கணும்ன்றதுக்காக தான் எம்மா வீட்டு திறமும் செப்பம்னு சும்மா இது என்னுடைய பாதப்பரப்பு என் தலைமையில் சென்னைக்கு ஒரு பூஷணமாக இருக்கணும். கதாபன சங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ எடுத்துக்கோ, துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சல திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷதின்னு ஆளவந்தார் பாரித்தா மாதிரி நமக்கு அந்த பாக்கியம் வரணும், அந்த கண்ணனுடைய திருவழி சம்பந்தம் வரணும்ன்றதுக்காக தான் நாங்கள்லாம் ஆசைப்பட்டோமே தவிர, இந்த லோகத்துல வர சாம்ராஜ்யத்துக்குமோ இல்ல பாரமேஷ்டி எல்லா லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதாக இருக்கிறதோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை எல்லாம் நாங்க ஆசைப்பட்டு வரல, விரும்பி வரலன்னு சொல்லி சொல்றேன். காவச்சாரயதோ கோபாஹ பாதஸ்பரசம் மகாத்மனஹ. வ்ரஜஸ்திரியஹ யத்வாஞ்சந்தி, அந்த திருவாயூர் பாடியில இருக்கிற பெண்கள்லாம் எதை விரும்பினார்களோ, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ உமக்கே நாமாட் செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாயின்னு ஆண்டாள் சாதித்த மாதிரி இந்த பெருமாளுடைய கைங்கரியம் பண்றது, பிரஜஸ்திரேயா எத் வாஞ்சந்தி எத்தை விரும்புகிறார்களோ. புளிஞ்ச திருணவே ருதா, அந்த யமுனா தட்டத்தில் இருக்கக்கூடிய புல்லு அதுகள்லாம் எதை விரும்புகிறதுகளோ அப்படின்னா, அதெல்லாம் விரும்புறது எதுன்னா பெருமானுடைய பாத ஸ்பர்சத்தை தான் விரும்புறது. மாடு மேய்க்கச்சே கண்ணன், மாடு மேய்க்கச்சே அதெல்லாம் எதை விரும்புறதுக்கு அந்த மாடெல்லாம் கூட என்னன்னா கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல தான் விரும்புறதாம். அதிமனுஷத்துவத்துல ஆழ்வான் சாதிக்கிறார் ஆஹந்த ஹந்தான்னு சொல்லிட்டு, நான் என்ன காட்டும் ஒரு தௌர்பாகியம் உடையவன் யாருமே கிடையாது. ஏன் என்னத்துக்கு சொல்றேன் இப்படி கண்ண பெருமாளை அனுபவிச்சுருக்கு? சாட்சாத் ராமனுடைய சாட்சாத் ராமானுஜனுடைய கட்டாட்சத்துக்கு கிருப்பைக்கு பாத்திரமாக இருந்துருக்கு. அப்படி இருக்குச்சே நேர் என்னத்துக்கு சொல்றேன்னு கேட்டேன். அதுக்கு சொல்லி சொல்ற, என்னை பொறுத்த வரைக்கும் அச்சேதனமாக இருந்தாலும் கூட அந்த யமுனா தட்டத்துல இருந்துருக்கிற ஒரு மணல்ல ஒரு பொடியா நான் இருந்தேன்னாக்க அது ஒரு சந்தோஷமாக நினைப்போம். அங்க இருக்கக்கூடிய ஒரு குந்தமரமாக இருந்ததுன்னாக்கா அதை பெருமையா நான் நினைப்பேன். ஏன் இன்னத்துக்காக சொல்றேன்னா கண்ணனுடைய திருவடி ஸ்பர்சம் பட்டது. அந்த யமுனா தீரத்துல இருந்துருக்கிற ஒவ்வொரு மணலும் கண்ணனுடைய திருவடி ஸ்பர்சத்தோட மாத்திரம் இல்ல, கண்ணனே எல்லாம் என்று நினைச்சிருக்கிற இந்த கோபியர்கள் பரம பாகவதர்களான கோபியர்களுடைய திருவடி ஸ்பர்சம் பெற்றது. அதுல நான் ஒரு மணலா இருந்தேன்னாக்க எனக்கும் அந்த ஸ்பர்சம் ஏற்பட்டிருக்குமோ இல்லையோ, அதை காட்டிலும் பாக்கியம் வேற என்ன இருந்திருக்கு என்று ஆழ்வான் சாதிக்கிறார். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இங்கேருந்து பாகவதத்துல இருந்துதான் வருது. எத்தனை மகிழ்ச்சிகளும் சொல்றாளாம், எட்டு மகிழ்ச்சிகளும் சேர்ந்து இன்னும் கண்ணனுக்கு அங்கேருந்து நரகாசிரவதம் பண்ணிட்டு வரச்சே 10,000 பெண்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரே குரல்ல சொல்றாளாம், விரஜஸ்திரியோ யத்வாஞ்சந்தி புளிந்தியா திருணவீருதா காவச்சாரயதோ கோபாஹ பாதஸ்பரிசம் மகாத்மனஹா பாதஸ்பரிசம் வாஞ்சந்தி. அந்த மகாத்மாவாக இருக்கிற கண்ணனுடைய பாதஸ்பரிசம் அது இருந்தா போறோம், வேற ஒண்ணும் வேணா. இது இந்த இடத்துல இதெல்லாம் தான் விசேஷமான வேதாந்தார்த்தங்களை சொல்ற அப்படின்னால இதுக்கு இவ்வளவு விஸ்தாரம் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல மகர்ஷி. இதுக்கப்புறமா அந்த இடத்துல இவா மாத்திரம் வரலையா, இந்த மாதிரி பெண்கள்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா, இன்னொரு பக்கத்துல கண்ணனும் பலராமரும் எழுந்திரளி இருக்கிறான். அவ ரெண்டு பேரும் எழுந்திரளி இருக்கச்சே அவ கிட்ட மகர்ஷிகள்லாம் அங்க வந்து குவிஞ்சிருக்காளாம். துவைபாயனோ நாரதா சவனஹா தேவனஹா அசிதஹா விஸ்வாமித்ரஹா சதானந்தஹா பரத்வாஜஹா கௌதமஹா ராமசசிஷ்யஹா பகவான் வசிஷ்டஹா காலவஹா பிரகுஹு புலத்யஹா கஷ்யபா அத்ரிஹி மார்க்கண்டேயா பிருஹஸ்பதிஹி. நேற்று ஹேமலதா நினைக்கிறேன் கேட்டான் ஒரு கேள்வி, அத்ரி அனுசையெல்லாம் இங்க வந்தாளா அப்படின்னா சொல்லிட்டேன். அத்ரியும் வந்திருக்கேன், அத்ரி அனுசை இல்லாத வரமாட்டேன். அத்ரி அனுசை எல்லாம் கூட வந்திருக்கா, எல்லாரும் வந்தா இங்க. வசிஷ்டர், அருந்ததி, அகஸ்தியர், லோபாமுத்ரன், துவைபாயனர், நாரதர், செவனர், தேவல, அசிதர், இப்படி எல்லாரும் வந்திருக்கானாம். அங்கிரஸ்து, பிரம்மாவனுடைய புத்திரர்கள், அகஸ்தியர், யாஜ்ஞவல்கியர், வாமதேவாதியம் எல்லாம் இத்தனை மகர்ஷிகளும் வந்து கண்ணன் எழுந்திரல் இருக்கிற இடத்துல வந்து கண்ணனை வந்து சேவிக்கிறதுக்கு வராளாம். அவன் அத்தனை பேரும் அங்க புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணிட்டு அங்க இருக்கிற பெருமாளை சேவிக்கிறதுக்கு ராம கண்ணனை சேவிக்கிறதுக்காக அங்க இருந்து வரையறான். அத்தனை பேர் வந்த உடனே அவன் மொத்த பேரையும் பார்த்த உடனே கண்ணனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா, தான் திருஷ்டா சகசோத்தாய பிராகாசீனான் பாண்டவா கிருஷ்ண ராமோஜர் லோகவந்தி தானே. அங்க பார்த்தா கண்ணனை சுத்தி இத்தனை ராஜாக்கள் உட்காந்துருக்கு, அத்தனை ராஜாக்களும் இந்த மகர்ஷிகள் வந்த உடனே ஏந்துட்டாங்க. ஏந்துட்டு அவளும் அந்த மகர்ஷிகளை விழுந்து சேவிக்கிறாள். அப்ப பெருமாளும் கண்ணனும் பலராமரும் சேர்ந்து அவளோட சேர்ந்து இவரும் விழுந்து சேவிச்சு அவ மொத்த பேரையும் அங்க சுவாகத்தம் சொல்லி அமர வைக்கிறான். சுவாகதாசன பாத்யாக்கிய மல்ய தூபானுலேபனை பூவாண்டு சுகமாசீனானு பகவான் தர்மகுப்தனு சதசஸ்தஸ்ய மகதோ மகதோ யதவாச்சோ அனுசிருண்வதஹ. அந்த சதஸ்ல யதவாச்சஹ திருத மௌனம், இதுக்கு வரைக்கும் மௌனமாக இருந்திருக்கவா, அதுக்கப்புறமா தர்மகுப்தனும் தர்மத்தை ரட்சணம் பண்றவளாக இருந்திருக்கிற அவ விஷயத்துல அவரும் அமர்ந்துட்டு உபதேசம் பண்ற சில வார்த்தைகளை பேசுறாராம். இதுதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பெருமாள் சொல்ற வார்த்தை, அஹோ வயம் ஜன்ம பிரதோ லப்தம் காம்ஸ்நேனதத்ஃபலம் தேவானாம் பிதுஷ்பிராமம் யத் யோகேஸ்வர தரிசனம். நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன் தெரியுமா, நாங்கெல்லாம் யார் கண்ணன் சொல்றோம் அவர் பாக்கியம் பண்ணிருக்காரு. அஹோ வயம் ஜன்ம பிரதோ லப்தம், இந்த கண்ணனாக இருக்கிற இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கேன், இந்த சரீரத்தை எடுத்துட்டதனுடைய பிரயோஜனத்தை இன்னைக்கு அடைச்சிருக்கு. ஜன்மபிருதோ லப்தம், இந்த மனுஷ சரீரம் இப்படி பிராமணனாகவோ மனுஷனாகவோ சிவவிஷ்ணுவனாகவோ பிறந்ததுனுடைய பலன் இன்னைக்கு எனக்கு வந்துடுத்துன்னு சொல்லி சொல்றாரு. தேவானாமுக்கு துஷ்பிராபம் எத் யோகேஸ்வர தரிசனம், தேவதைகளுக்கெல்லாம் கூட கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இருக்கு எத் யோகேஸ்வர தரிசனம், நீங்க எல்லாரும் யோக சமாதியில பகவான சாட்சாத்கரித்தவர்கள், நீங்கள்லாம் அவ்வளவு பெரிய தபஸ்விகள், அத்தனை தபஸ்விகளையும் ஒரு சேர இத்தனை பாகவதாலையும் நான் பாக்குறதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப துர்லபமான ஒரு விஷயம், அதை நாம தெரிவிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்றேன். கின்வல்ப தபசாம் ரிணாம் அத்தாயாம் தேவச்சுடாம் தர்சன ஸ்பர்சன பிரஸ்ம பிரகபாதாச்சனாதிக்கம். தேவச்சு பவித்ராவகம் அப்படி கிமித்தேன், தேவச்சு கூட பரிசுத்தமாக ஆக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த பாகவதாளுடைய தரிசனமா. இந்த பாகவதாளுடைய தரிசன ஸ்பர்சன பிரஷ்ன பிரகபாதாச்சனாதிக்கம், அவளை பார்க்கறது, அவளுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்றது, அவளை தொட்டு பரிசரிய பண்றது, அவளை சேவிக்கிறது, இத காட்டிலும் வேற விசேஷம் ஒண்ணுமே கிடையாது என்பதாக சொல்ற. நம்மையாதி தீர்த்தானி நதேவா மிருச்சலாமயாக தே புனம் திரு காலேன தர்சனாதேவ சாத்தவகா. இப்படிப்பட்ட பரம பாகவதால அவளுடைய பாகவத தரிசனம் இருந்ததுனாலே அதுவே பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அப்படி இருக்கச்சே இதுக்கு நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிச்சிடும். நமக்கு ஒரு பெரிய இந்த பாகவத தரிசனம்ன்றது அவ்வளவு விசேஷம்னு சொல்லி சொல்ற. கங்கையில தீர்த்தாமடினவனாக்க பாப்பம் எல்லாம் போயிடுறதுன்னு சொல்லிருக்கு. பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சமானக்க பாப்பங்கள்லாம் போயிடுறதுன்னு சொல்லிருக்கு. ஆனா தேப்பனம் திருக்காலேனு சொல்லிருக்கு. நக்கி அம்மையானி தீர்த்தானி, அம்மையானி தீர்த்தானி தீர்த்தானி ந அப்படின்னு அர்த்தம். அம்மையானி தீர்த்தானின்னு சொல்லச்சு ஜலரூபமாக இருந்துருக்கிற கங்கை யமுனை இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதின்னு சொல்லி நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம். நாம எந்த கணக்குல தினம் தீர்த்தாமண்ணா கூட இந்த கங்கை யமுனைன்னு சொல்லக்கூடிய இந்த நதிகள்லாம் சேர்ந்து அந்த தீர்த்தத்தை அந்த இடத்துல சாநித்தியம் பண்றதாக நாம் நினைச்சிட்டு தீர்த்தாமடுறோம். அந்த மாதிரி அந்த கங்காஜலத்தை தீர்த்தாமண்ணா சேத்துல தீர்த்தாமண்ணா எல்லா பாப்பமும் போயிடுறதுன்னு சொல்லியிருக்கேன்னா வாஸ்தவம் ஒரு கால விசேஷத்துல தீர்த்தாமண்ணும். அதே மாதிரி அது ஒரு காலத்தையும் எடுத்துக்கும், உடனே எல்லாம் இது பண்ணிடும்ன்றது சொல்ல முடியாது. நஹ்யம் மயானி தீர்த்தானி ந தேவான் ரசிலாமயாக சொல்றோம். இத்தனை பேரும் கோடி கோட்டியா ஜனங்கள் எல்லாம் போய் சங்கமத்துல கங்கா யமுனை சரஸ்வதி சங்கமத்துல போய் பிரதிஷ்டா பண்றார். இந்த ஒரு 40 நாள் விசேஷமாக கருதப்படுகின்றது. ஏன் இது எத்தனையோ நாள் காத்திருந்தாதான் 140 வருஷம் கழிச்சு இப்படி வரதாம். இப்படி கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு புண்ணிய காலம்ன்றது இப்படி ஏற்படுதுன்னா இப்படிப்பட்ட புண்ணிய காலத்துல எத்தனையோ நாள் காத்தல் இருக்கணும். சில பேருடைய ஜென்மால வராதையே கூட போயிடலாம். ஆகையால தீர்த்த ஸ்நானத்தினால பாப்பம் போக்கடிக்கிறதுன்றது அது காலசாபேட்சமாக இருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. நதேவான் ருச்சிலாமையாக எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சாக்க அதனால எல்லாமே ஏற்படும், எல்லா இதுவும் ஏற்படும்னு சொல்லிருக்கு, பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கும்னு சொல்லிருக்கு. அதுக்கு ஒரு கால விசேஷம் இருக்கு. ஒரு பல காலம் வந்து அந்த விரதங்களை இருந்துட்டோ பெருமாளுக்கு நிச்சயமா கைங்கரியம் பண்ணிண்டோ அப்படி எல்லாம் இருக்கச்சே நமக்கு பாப்பங்கள் எல்லாம் போகும்ன்றது வாஸ்தவம். ஆனா தேப்புணம் திருக்காலேன தேப்புணம் தீன இந்த தீர்த்த தரிசனமும் தீர்த்தமும் அல்லது அந்த இதுவோ அந்த பகவத் கைங்கரியம் எல்லாம் பண்றதோ இதெல்லாம் ஒரு காலத்து எடுத்துக்கிறது. தர்சனாதேவ சாதவா சாதுக்களை சேவிச்சாலே போறோம், அப்படி கண்ணால பார்த்தாலே போறோம். அந்த பார்த்த மாத்திரத்தினாலேயே எல்லா பாப்பங்களும் போயிடுறதுன்னு சொல்லிருக்கு. அப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி பரம பாகவதர்களாக இருந்திருக்கிற இவ மொத்த பேரும் வந்திருக்கோங்கோ, உங்க மொத்த பேரும் நான் பார்த்தேன், இதனால எனக்கு ஒரு பெரிய க்ஷேமம் ஏற்படும். இது சொல்ற வார்த்தை யாரு? பெருமாள் சொல்றேன். நூரியோன்னுச்சந்திரோமனோமோஹரத்தி முகூர்த்த சேவையா. இன்னொரு ஒரு விஷயம், இந்த அக்னி பிருத்திவி வாயு போன்ற பஞ்சபூதங்களை அந்த தேவதைகளை உபாசனம் பண்ணாக்க விசேஷமான பலன் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்ற. அது எத்தனை எத்தனையோ நாளும் தபஸ் பண்ணாதான் அந்த பலன் கிடைக்கும். ஆனா முகூர்த்த சேவையா ஒரு முகூர்த்த காலம் இந்த பாகவதால ஆராதனம் பண்ணமானாக்கா போறோம், நம்மளுடைய பாப்பம் முழுக்க போயிடுறதுன்னு சொல்லி சொல்லிருக்கு. எஸ் ஆத்ம புத்தி குணபே த்ரிதாதுகே ஸ்வதீஹி கலத்ராதிஷு பௌமயுஜ்யதீஹி யத் தீர்த்த புத்திஷ்டு ஜலே நகரிஹிசிதே ஜனேஷ்வபிஜ்ஞேஷு ச ஏவ கரஹா. சில பேருக்கு இந்த சரீரமே ஆத்மான்ற ஒரு புத்தி இருக்கு. குணப்பம்னாக்க மிருத சரீரம், உயிர் இல்லாத சரீரத்துக்கு குணப்பம்னு சொல்லி சொல்றது. இந்த குணப்பம் குணப்பஸ்தானத்துக்கு தான் இருக்கு இந்த சரீரமே. ஆத்மா இல்லாத போயிட்டோம்னா இந்த சரீரம் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. இந்த சரீரத்துல சில பேருக்கு ஆத்ம புத்தி இருக்கு. திரிதாதுக்கே ஸ்வதீதி களத்ராதிஷு, களத்ராதிஷு தன்னுடைய மனைவி, தன்னுடைய வீடு, தம்பிள்ள, தான் தன்னுடையது தன்னுடையதுன்னு அந்த சில பேருக்கு சில புத்தி ஏற்படுறது. தீர்த்த புத்திஸ்து ஜலே, ஜலத்துல இது வந்து இந்த தீர்த்தம் விசேஷம் அந்த தீர்த்தம் விசேஷம்னு சில பேருக்கு வர்றது. ஆனா பவாதிருசேஷு உம்ம மாதிரி இருக்கிறவள் விஷயத்துல நான் தீர்த்த புத்தி இஷ்டம் அதெல்லாம் வருதில்லை. எப்படி வருதுன்னா இவாளை பொறுத்த வரைக்கும் மீதி விஷயங்கள்ல இந்த சரீராத்ம பிரம்மம்ன்றதோ இல்ல சொம் சொம்னு மமக்காரத்தோட இருந்துட்டு இருக்கிறதோ மீதி தீர்த்தாதிகள்லாம் தான் பரிசுத்தியை கொடுக்கறதுன்னு நினைக்கிறதோ, இப்படி எல்லாம் ஒருத்தர் நினைக்கிறவாளாக இருந்தாள்னா அவள்லாம் பசுப்பிராயாள், அவள்லாம் கழுத மாதிரிதான், எது நல்லது எது கெட்டதுன்னு விவேகிச்சு அறிய முடியாதவர்களாக இருந்திருக்க, அந்த பாகவத தரிசனம் இருந்திருக்க, அதுதான் பரம பாவனம். அந்த பாகவத தரிசனம் எனக்கு இப்ப கிடைச்சது. இதை காட்டிலும் வேற என்ன வேணும்னு, பெருமாள் கண்ணன் இத்தனை மகர்ஷிகளை பார்த்து சொல்றான், அததான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இவ்வளவு விஸ்தாரமாக சொல்லி சொல்றானா. இப்படி பெருமாளே இந்த வார்த்தையை கண்ணனே சொன்ன உடனே அவ எல்லாருக்கும் ஒரு மலைப்பா போயிட்டோம். என்ன மலைப்பு அப்படின்னா, நாம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் அந்த பெருமாளை சேவிக்கிறதுனாலதான் நமக்கு பாப்பங்கள்லாம் போறது, இந்த திவ்யமங்கல விக்கிரகம் கண்ணனுடைய திருமேனியை சேவிக்கிறதுனாலதான் நமக்கு பாப்பம்லாம் போறது, நமக்கு சகல க்ஷேமங்களும் வருதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் திருப்பி உள்டாதான் சொல்றேன், விபரீதமா சொல்றேன், உங்களை பார்த்ததுனாலதான் சகல பாப்பங்களும் போறதுன்னு சொல்லி சொல்றாரு. சிரம் விமர்சிய முனையான அவன் ஈஸ்வரனாக இருந்திருக்கான், அவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக நாம இருந்திருக்கோம். ஆனா அந்த ஈஸ்வரனுடைய வார்த்தைய அத கேட்டுட்டு சிரம் விமர்சிய, இதுல என்ன அர்த்தம் இருக்கா இல்ல வெறுமையான சொல்றேரா என்றதெல்லாம் சொல்லிட்டு, பெருமாள் சொல்ற வார்த்தை எதுவுமே பொய்யாக அதுதாக இருந்திருக்கோம், ஆகையால இது மொத்தம் சத்தியமான விஷயம்தான். அந்த பாகவதாளுடைய ஒரு பிரபாவம் இருந்திருக்கு, அந்த பிரபாவத்தை இவர் மூலமா கண்ணனுடைய வார்த்தை மூலமாக தெரிஞ்சிருக்கோம்னு கம்பீரமாக இந்த இடத்துல சொல்லி சொல்ல, என் மாயோகிதீஸ்வர பெருமாளுடைய ஒவ்வொரு காரியமும் எவ்வளவு விசித்திரமாக இருந்திருக்கு. இதே இந்த பெருமாள் தான் சொல்ற, உதாரா சர்வ ஏவைதே ஜானி துவாத்மைவமே மதம்னு சொல்லி சொல்ற, ஏதே சர்வே உதாராக, இவா மொத்தம் பெருமாள் போடுற பிச்சைய வாங்கிக்கிறவா, இவாள போய் உதாராக இவாளதான் கொடுக்கிறவள்னு சொல்லி சொல்ற. ஜானீத்து ஆத்மைவமே மதம்னா, இவர் தான் லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களுக்கும் சேதனா சேதனங்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருந்திருக்காராம். ஆனா இவர் தன்னையே ஒரு சரீரம் மாதிரி வெத்தமானதான் ஆக்கி தனக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கவா இந்த ஜானிகள்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் பெருமாள் சொல்ற, இவருடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே என்னால புரிஞ்சுக்க முடியலையே. இப்ப இது பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அதுக்கு நிரர்த்தகமான வார்த்தையே சொல்ல போறது இல்லை. அப்ப அந்த பகவதாளுடைய பிரபாவத்தை பெருமாளே சொல்லி சொல்றேன்றது அப்படி வந்து, தொலிலயா வேத பதம் சனாதனம் வர்ணாசிரமாத்மா புருஷம் புருஷ பரோ பவானே அதாபி காலே ஸ்வஜனாபிகுப்தயே விபர்ஷி சத்வம் கலு நிகிரஹாயகம். பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற, நீ இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணினதுனாலதானே எங்களால எல்லாம் உன்னை வந்து சேவிக்க முடியறது. காலேஸ்வ ஜனாபிகுப்தயே, அந்தந்த காலத்துல அந்த ஜனங்களை ரட்சணம் பண்றதுக்காக இங்க எழுந்தொழினது இருந்திருக்க, இது இந்த அவதாரம் பண்ணது இருக்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆகையில இந்த இடத்த வரைக்கும் சொலீலையா வேத பதம் சனாதனம் வர்ணாசிரமாத்மா புருடனா பரோ பவானன், இந்த வர்ணாசிரம தர்மங்கள் சனாதன தர்மங்களை லீலையா ஸ்தாபனம் பண்றதுக்காக இப்படி இங்க எழுந்துள்ள இருக்கு. அதையில உண்மை சேமிக்கிறதுனால நாங்க எல்லாரும் பரம பாக்கியத்தை அடைந்தவர்களாக இருந்தோம்னு சொல்லி, சஸ்யாத்யம் சஸ்யாத்யதேயம் தரிசி மங்கிம் மகோகமர்ஷதீர்தாஸ்பதம் கிருதிகிருதம் துபிபக்வயோகை உத்திக்த பக்தி உபகிருதாஜய ஜீவகோஷ ஆபுன் பவத்கதி மதோ நகிருஹாண பக்தானே. நாங்கெல்லாம் உங்களுடைய பக்தர்களாக இருந்திருக்கோம், எங்களை நேர அனுகிரகம் பண்ணணும். நேர் சொன்ன வேதாந்தம் எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருந்தாலும் கூட நாங்க இங்க வந்திருக்கிறதெல்லாம் உம்மிடத்துல இருக்கிற பக்தி நாங்க வந்திருக்கோம், எங்க எல்லாரையும் நேர் அனுகிரகம் பண்ணணும்னு அந்த மகர்ஷிகள்லாம் பிரார்த்தனை பண்றானா? எப்படி அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பிரார்த்தனை பண்ற விஷயத்தை இவ்வளவு விஸ்தாரமாக இந்த இடத்துல மகர்ஷி பிரதிபாதனம் பண்ணி பாகவதாளுடைய தரிசன பிரபாவத்தை சொல்லி சொல்ற. ஆகையால இந்த சாது தரிசனம்ன்றது எவ்வளவு விசேஷம்ன்றது திருமால் திருவாக்கால சொன்ன அப்படிப்பட்ட மகான்களை சேவிக்கிறது அவளுக்கு கண்ணால பார்க்கறதே பரம பாக்கியம்ன்றத தெரிஞ்சுட்டு அந்த சாது தரிசனம் நமக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிகப்பின் மனை கல்யாண குணதாரணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஸ்கார்.